ஆவியார் எப்படி மூடுது? கடந்த வாரங்களாக நாம் பார்க்கிறோம், பிரயாசப்படுவதை குறித்து, எதை குறித்து? கர்த்தருக்காக நாம் என்னென்ன காரியங்கள் எல்லாம் அதனுடைய பிரயாசத்தை காண்பிக்கலாம் என்று சொல்லி நாம் பார்த்து வருகிறோம். அதில் முதலாக தான் நாம் பார்த்த ஒரு காரியம் என்னன்னு சொன்னால் ஜெபம். ஏழுமையா ஜெபம் என்கிற காரியத்தில் எப்படிலாம் நாம் ஆண்டவருக்கு என்னுடைய பிரயாசத்தை காண்பிக்க முடியும், ஜெபத்தை பிரயாசப்பட முடியும் என்று போன வாரத்தில் வரை பார்த்தோம். ஏழுமையா போன வாரம் பார்த்த காரியம் என்னன்னு சொன்னால் வேத வசனம், வேத வசனம், அதை படிப்பதில் எப்படி பிரயாசத்தை காண்பிப்பது என்று சொல்லி பார்த்தோம். வேத வசனத்தில் பிரயாசத்தை காண்பிக்கல, அதிகமாக படிக்கிற வேத வசனத்தில் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குற காரியங்களில் எப்படி பிரயாசப்படலாம் என்று சொல்லி நாம் போன வாரம் பார்த்தோம். ஹல்லேலூயா. இந்த வாரம் நாம் இந்த காரியத்தில் ஆண்டவர்கொண்டு பிரயாசப்படலாம் என்று சொல்லி நான் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இந்த வாரத்தில் ஒரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 12:4 எபிரேயர் 12:4 பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து இருக்கவில்லையே. செப்பிப்போம். பிதாவே, சுபி நாமத்தில் இந்த சமயத்தை செப்பிக்கிறோம். கத்துடைய ஆவியானவரே இந்த வசனத்தை அவரே உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். கத்துடைய ஆவியான பேசுவீராக அவரே ஒரு ஸ்தோத்திரம். இப்படியெல்லாம் அவர்களை பிரயாசப்பட அவரே வேண்டும் என்கிறதான காரியங்களே கற்றுத்தருவீராக, ஆசிரியப்பீராக. இயேசுவி நாமத்தில் செப்பிக்கிறோம் சுபிகரல்ல பிதாவே. இப்போ 12:4 நான்காவது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து இருக்கவில்லையே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக நாம் ஆண்டவருக்கு எந்த காரியத்தில் நம்முடைய பிரயாசத்தை காண்பிக்கிறது என்று சொன்னால், நான் காணக்கூடியதும் நாம் ஆண்டவருக்காக பரிசுத்தமாய் வாழ்கிற ஒரு காரியத்தில் ஆண்டு எதை காண்பிக்கணும் என்று சொன்னால் நாம் பிரயாசத்தை காண்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஜெபிக்கிற காரியங்களில் பிரயாசத்தை காண்பிக்கிறோம், வேதம் வாசிக்கிற காரியங்களில் பிரயாசத்தை காண்பிக்கிறோம். அடுத்ததாக எந்த காரியத்தில் பிரயாசத்தை காண்பிக்கலாம் சொன்னால் நாம் பரிசுத்தமாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை குறித்து. ஹல்லேலூயா. இதில் ஆண்டவருக்கு என்ன செய்ய வேண்டும்? பிரயாசத்தை காண்பிக்க வேண்டும், ஒரு வைராக்கியத்தை காண்பிக்க வேண்டும். நிறைய அநேக ஜனங்கள் என்ன செய்யறதில்ல, ஆண்டவருக்காக பரிசுத்தமாய் வாழ்கிற காரியங்கள், பரிசுத்தமாக யோசிக்கிற காரியங்கள், செய்கிற காரியங்கள், நடக்கிற காரியங்கள, இந்த காரியம் எல்லாத்துல ஒரு பிரயாசத்தை காண்பிக்கிறது இல்லை. அநேக ஜனங்கள் செய்கிறார்கள், வசனத்தை கேட்கிறதெல்லாம் இருக்கிறார்கள், ஆனால் அதனுடைய செய்கிறவர்கள் என்ன செய்கிறதில்லை, இருக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. இந்த பரிசுத்தம் என்று சொன்னாலே, பரிசுத்தமாக பரிசுத்தத்தில் ஆண்டவருக்காக நீங்கள் பிரயாசம் எடுத்துள்ள இருந்தால், முதலாவதாக ஜெபம் வந்து நிற்கும், ரெண்டாவதாக வேத வாசிப்பு வந்து நிற்கும். ஹல்லேலூயா. முதலாவதாக என்ன நிற்கும்? ஜெபம் நிற்கும் பரிசுத்த வாழ்க்கையில், ரெண்டாவதாக வேத வாசிப்பு, மூன்றாவதாக எது வந்து நிற்கும் என்று சொன்னால் ஆண்டவருக்கு என்று கீழ்ப்படுகிறது. எதை வாசிக்கிறோமோ அதற்கு கீழ்ப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன செய்கிறது? கீழ்ப்படுகிறது. அப்போ நல்லா கவனமாக கவனிக்க வேண்டும். அப்போ பரிசுத்திற்காக நான் ஒரு போராட்டமே போராட வேண்டும் என்று சொல்லி வேத வசனத்தில் நமக்கு தெளிவாய் அழகாய் இந்த எபிரேயர் 12:4 நமக்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. 12:4 பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில். ஹல்லேலூயா. பரிசுத்தம் எப்பொழுது வரும்? ஆண்டவர் ஒரு ஒரு ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது அவன் இயேசுவை அவன் ஆண்டவரிடத்தில் அவனுடைய பாவங்கள் எல்லாம் அறிக்கை செய்யும் பொழுது ஆண்டவர் அவன் எல்லா பாவங்களையும் மன்னித்து அவனை ஒரு பரிசுத்தமுள்ளவனாய் மாற்றுகிறார். பரிசுத்தமுள்ளவனாய் அவனை மாற்றுகிறார். ஆண்டவரே, நீர் தான் என்னுடைய தேவன், நான் பாவி, என்னை மன்னிங்க என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அவனை தன்னுடைய மகளைப் போல ஏற்றுக்கொண்டு எவ்வளவு பாவங்கள் செய்திருந்தாலும் எவ்வளவு அக்கிரமங்களை அவர்கள் செய்திருந்தாலும் அவருடைய பாவங்கள் வசனம் சொல்லப்படுகிறது, அவருடைய பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் சொல்லப்படுகிறது, சிவப்பாக இருந்தாலும் அது எல்லாவற்றையும் ஆண்டவர் மன்னித்து கழுவி பரிசுத்தப்படுத்தி வெண்மையான பஞ்சை போல் ஆண்டவர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அவரிடத்துல பாவ மன்னிப்பை வேண்டி போகிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பலன், ஆண்டவர் கொடுக்கிறதான ஒரு ஆசீர்வாதம், உடைய பாவம் எல்லாவற்றையும் கழுவி உங்களுக்கு ஒரு வெண்மையான பஞ்சை பண்ண செய்கிறார், மாற்றுகிறார். பஞ்சு எவ்வளவு வெண்மையாக இருக்குமோ, பஞ்சு எவ்வளவு தூய்மையாக இருக்குமோ, ஹல்லேலூயா, அதே போல் ஆண்டவரை மாற்றி விடுகிறார். அதே போல் நம்ம என்ன செய்கிறார், ஆண்டவர் மாற்றி விடுகிறார். இது வந்து யாருக்கு கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்று சொன்னால் ஆண்டவருக்கு கிடைக்க போகிறவர்களுக்கு கிடைக்கிறதான ஒரு ஆசீர்வாதம். அதுக்கடுத்து நீங்கள் செஞ்ச பாவங்களுக்கு நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. நான் இந்த காரியங்களை பண்ணிட்டேன், அந்த காரியங்களை பண்ணிட்டேன் நினைக்க நினச்சி வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா கவனிக்க வேண்டும். நிறைய ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், ஆண்டவரிடத்தில் பாவங்களை அறிக்கை செய்தாலும் என்ன செய்கிறார்கள், அது தன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது, ஆண்டவர் ஒரு பாவத்தை நிச்சயத்தை கொடுத்துருக்கிறார் என்பதை மறந்து ஒரு சுய பரிதாபத்துக்குள்ளே போய் கொண்டே இருப்பார்கள். ஓயாமல் நான் அந்த மாதிரி பண்ணிக்கிச்சேன் அப்படி அதை ஆண்டவர் அங்கீகரிக்கிறதில்லை. ஹல்லேலூயா. அதை ஆண்டு அங்கீகரிக்கிறது இல்லை. பாவத்தை மன்னிச்சிட்டாருன்னா பாவத்தை மன்னிச்சிட்டார், இல்லைதான், அவ்வளோதான். ஹல்லேலூயா. அதுக்கு மேலே ஆண்டு என்ன செய்யாது, ஒரு பாவங்களை நினைக்கிறதே இல்லை. வசம் சொல்லப்படுகிறது அவருடைய முதுகுக்கு பின்னாடி என்ன செய்கிறாராம், என்னுடைய பாவங்களை போட்டுருக்கிறார். எல்லாம் கவனிக்கணும். முதுகுக்கு பின்னாடி எதையும் என்ன செய்ய முடியாது, நம்ம என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. திரும்ப கூட என்ன செய்ய முடியாது, நம்முடைய முதுகை பார்க்க முடியாது. எல்லாம் கவனிக்க வேண்டும். அப்போ ஆண்டவரை பார்க்க விரும்பாத ஒரு இடத்துல என்ன செய்கிறார், என்னுடைய பழைய பாவங்களை தூக்கி எறிகிறார். ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு உங்களை ஒரு நீதிமானாய் ஒரு பரிசுத்தவானாய் ஆண்டவரை பார்க்கிறார். அவர் பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அங்கே நம்ம கிடைக்கிறதான ஒரு பலன் என்ன, விசுவாசத்திற்கு கிடைக்கிற பலன் என்ன, வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அது பரிசுத்தம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறதுனாலே உங்களுக்கு கிடைக்கிற பலன் என்ன அப்படின்னு சொன்னா பரிசுத்தம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் போகும்போது உங்களை என்ன செய்ய பரிசுத்தமாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. பரிசுத்தமாய் மாற்ற பின்பதாக நமக்கு நிச்சயமாய் ஒரு போராட்டம் நமக்கு என்ன இருக்குது, ஒரு போராட்டம் இருக்குது. ஹல்லேலூயா. அந்த போராட்டத்தை குறித்துதான் வசனங்கள் என்ன சொல்லப்படுகிறது, சொல்லப்படுகிறது. பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிற ஒரு போராட்டம் என்று ஒன்று உண்டு. ஹல்லேலூயா. அந்த பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிற போராட்டத்தில் நாம் ஜெயிக்கிறவர்களாக இருந்தால் ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்தும் பொழுது எப்படி பரிசுத்தமாக இருந்தோமோ அதே பரிசுத்தத்தில் நாம் எப்படி என்ன செய்வோம், நிலைத்து இருப்போம். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனை ஆண்டை கழுவினை பின்பதாக அவன் பாவத்துக்கு போராடி கொண்டே இருந்தால் சொன்னால் அந்த பரிசுத்தம் அப்படி என்ன செய்யும், அவனில் இருக்கும், கெட்டு போவார். ஹல்லேலூயா. எப்பொழுது ஆண்டவனை பரிசுத்தவனாக பார்ப்பார், எப்பொழுது அவனை ஆண்டவர் நீதிமானாகவே பார்ப்பார், நீதிமானாகவே அவனை பார்ப்பார் ஆண்டவர். ஆனால் கவனம் கவனிக்க வேண்டும். இப்போ இங்கே சொல்லப்படுகிற ஒரு போராட்டம் எது, என்ன விதமான போராட்டம், இந்த பரிசுத்த வாழ்வுக்காக நாம் காண்பிக்கிற ஒரு பிரயாசம். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்தத்தை எப்படி எல்லாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று ஒரு ஆழமான சிந்தனை, ஒரு சாக்கிரதையான ஒரு சிந்தனை. ஹல்லேலூயா. அதுதான் தேவனுக்காக நீ உங்கள் பரிசுத்த வாழ்வை நீங்கள் காத்துக்கொள்வதற்காக நீங்கள் படுகிற பிரயாசம். இந்த பிரயாசத்தில் என்ன உண்டு என்று சொன்னால் ஒரு போராட்டம் உண்டு, ஒரு போராட்டம் உண்டு, நிச்சயமே போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. ஏன்னா வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அழகாக சொல்லப்பட்ட வசனம் அழகாக தெரிந்து கொள்ளலாம், பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிற, பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில், பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில், பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் என்கிற அந்த வார்த்தை நிமித்தமாய், அப்போ பாவத்திற்கு விரோதமாய் கண்டிப்பாக எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் ஆண்டவர் ஏற்றுள்ள எல்லாருக்கும் ஒரு போராட்டம் உண்டு என்பது அது தெளிவாய் நமக்கு புத்தி கேட்டுகிற வசனத்தை நிமித்தமாய். அல்லேலூயா. என்ன சொல்லுகிறாங்க, என்ன சொல்லுகிறார் பவுல், போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதான் நம்ம என்ன செய்யல, இன்னும் என்ன செய்யல, போராடவில்லையே என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. எந்த மனுஷனாக நான் பாவத்துக்கு விரோதமாக போராடினா எனக்கு இந்த ரத்தம் வந்துருச்சு சொல்லுவாங்க, யாரும் எங்கேயாவது கேள்விப்பட்டுக்கிறோமா, என்ன செய்யலை, கேள்விப்பட்டது இல்லை. அல்லேலூயா. எல்லாம் கவனம் கவனிக்க வேண்டும், அதான் கேள்விப்பா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. எல்லாம் கவனம் கவனிக்க வேண்டும், ரத்தம் சிந்தப்படத்தக்கதாய் இன்னும் போராடவில்லையே என்று சொல்லப்பட்டுக்கிறது. அப்போ கண்டிப்பாய் ரத்தம் சிந்துற அளவுக்கு என்ன செய்யும், அந்த அளவுக்கு கூட இந்த போராட்டம் அதிகரிக்க என்ன உண்டு, வாய்ப்பு உண்டு. என கவனம் கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. எதற்கு விரோத போராட்ட போராட்டத்தில், பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிற போராட்டத்தில், இந்த பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிற போராட்டம் தான் நீங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்வதற்காக தேவனுக்கு காண்பிக்கிறதான ஒரு பிரயாசம். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் கவனம் கவனிக்கணும். பாவம்னு சொல்லும் பொழுது உலகத்தில் அநேக பாவங்கள் இருக்கிறது. பாவம்னு சொன்னாலே அதுக்கு முதலாக வருகிறது பாவம் பிறப்பிக்கப்பட வேண்டும் சொன்னால் அதுக்கு முன்பதாக என்ன இருக்கணும், இச்சை இருக்க வேண்டும். நல்லா கவனம் கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. இச்சை கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் இதுதான் சொல்ல போட்டு. அப்போ அதுக்கு முன்பதாக வருகிறது என்னது, இச்சை. எல்லாம் கவனம் கவனிக்கணும். இச்சை என்பது எல்லாத்தையும் கவனம் கவனிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். ஆனால் இச்சை என்பது நமக்குள்ள எப்பொழுதும் ஒரு போராட்ட உணர்வை ஏற்படுத்தும், அதை எல்லாமே தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இச்சை என்பது எதை எதை நமக்கு உருவாக்கும், எதை நமக்கு நமக்கு எதை உருவாக்கும் சொல்ல, ஒரு போராட்ட உணர்வை நிச்சயமாக இச்சை உருவாக்கும். இல்லையிலா. அதை அதை மேற்கொள்வதற்காகவே நம்முடைய ஆவியில் நம்முடைய ஆத்மாவில் சில போராட்டங்கள் வந்து கொண்டே இருக்கும். நல்லா கவனம் கவனிக்க வேண்டும். இல்லையிலா. உதாரணமாக நான் நிறைய பேர் நான் சில பேர் எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. இல்லையிலா. என்ன சொல்லியிருக்கிறான்னு சொல்லும்பொழுது, மற்றவர்கள் அவர் ஒரு மனுஷன் வந்து வெத்தலைப்பாவுக்கு போட்டு அவர் வந்து ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறான்னு சொன்னால் நல்லா கவனம் கவனிக்க வேண்டும். அவர் ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டு அவர் அந்த பாவத்தை முற்றி விட்டுட்டான்னு சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு ஆளை அப்படிப்பட்ட ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அல்லேலூயா. அப்படி கூட நம்ம சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா, வெத்தலைப்பாவுக்கு நான் முற்றி விட்டுட்டேன், அதே மாதிரி சிகரெட் குடிக்கிறவங்க. அல்லேலூயா. சிகரெட் குடிக்கிறவனும் அதே மாதிரி தான், அதை நான் ஆண்டவர்களாக விட்டுட்டேன். இல்லையிலா. ஆனால் அவர் எத்தனை போடுற மற்றவர்கள், சிகரெட் குடிக்கிற மற்றவர்கள் என் எதிராக நிற்கும் பொழுது என்ன செய்கிறது, என்னால் இருக்க முடியலை. இல்லையிலா. இப்போ எத்தனை போடுகிறவர்கள் உங்களை வந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் சொன்னால், அவங்க போட்டு மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல நீங்கள் உட்காந்து அவங்கள பார்க்க பார்க்க பார்க்க பார்க்க பார்க்க என்ன ஆகும், அந்த பழைய காரியங்கள் என்ன செய்யும், இந்த பழைய மாம்ச உணர்வுகள், இந்த பழைய இச்சை என்ன செய்யும், கிரியை செய்ய ஆரம்பிக்கிறேன். கவனம் கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. நான் என்ன சொல்ல வருகிறேன், இச்சை நமக்கு ஒரு போராட்ட உணர்வு என்ன செய்யும், எப்பொழுதுமே ஏற்படுகிறோம், அதை நம்ம எப்பொழுதுமே அட்டாக் பண்ணி கொண்டே இருக்கிறோம். கவனம் கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. இச்சை எப்பொழுதும் நம்ம தாக்கி கொண்டே இருக்கும், தாக்கி கொண்டே இருக்கும், தாக்கி கொண்டே இருக்கும். நல்லா கவனம் கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. சொல்லக்கூடிய காரணத்தை பார்க்கும்போது அவங்க இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க, அப்போ என்னால் தாங்க முடியும், என்ன செய்யுங்க, எனக்கு ஒரு வெத்தலை தாங்க, எனக்கு ஒரு பாக்கு தாங்க, எனக்கு ஒரு சிகரெட் தாங்க, நல்லா கவனம் கவனிக்கிட்டு இப்படி எல்லாம் இருக்குது ஆட்கள் உண்டு. இதற்கு காரணம் என்ன, எது சொல்ல வருகிறேன் சொன்னால், நல்லா கவனம் கவனிக்க வேண்டும், இச்சை என்பது எப்பொழுதுமே நமக்குள் ஒரு போராட்ட குணத்தை உருவாக்கி கொண்டே இருக்கும், போராடி கொண்டே இருக்கும், போராடி கொண்டே இருக்கும், போராடி கொண்டே. அதோடு கூட நமக்கு என்ன உண்டு, போராட்டம் உண்டு. இல்லையிலா. இதே மாதிரி தான் எல்லா காரியம் இல்லை. இல்லையிலா. எத்திரபா காரியம் மாத்திரம் இல்லை, சிகிச்சை மாத்திரை காரியம் மாத்திரம் இல்லை, போதை சம்பந்தப்பட்ட காரியம் மாத்திரம் இல்லை, எல்லா கவனம் பண்ணி விபச்சாரம் வேசித்தனம் வேறு எந்த காரியமாக இருந்தாலும் அதை குறித்து, அந்த பாவத்தை குறித்து ஒரு ஒரு ஒரு இச்சை. இல்லையிலா. அது என்ன செய்து கொண்டிருக்கும், கிரியை செய்து கொண்டே இருக்கும், அது ஒரு போராட்ட உணர்வை நமக்கு உருவாக்கி கொண்டே இருக்கும். இல்லையில. உங்களுக்கு எல்லாருக்கும் தெளிவாக தெரியும், இந்த காரியம் எல்லாருக்கும் புத்திக்கு எட்டும். இல்லையா, இந்த காரியம் என்னை இந்த பாவது நிறை நடத்துவதற்குரிய உணர்வு, இந்த உணர்வு இந்த பாவது நிறை நடத்துவதற்குரிய உணர்வு என்று எல்லாருக்கும் தெளிவாய் அவங்க புத்திக்கு நன்றாய் தெரியும். அதான் இச்சை, அதான் இச்சை சொல்ல கவனா கவனிங்க. அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளாய் கிரியை செய்யும் போது, இந்த இச்சைகள் கிரியை செய்யும் போது, பாவ உணர்வுகள் கிரியை செய்யும் பொழுது நமக்கு அங்கே ஒரு போராட்டம் உண்டு என்று தெளிவாய் வசனம் சொல்கிறது. தெளிவாய் வசனம் சொல்கிறது இந்த போராட்டத்திலே நாம் ஜெயிக்கிறவர்களாய் ஜெயம் பெறுகிறவர்களாய் நாம் கடைசி வரைக்கும் இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்குள்ள வைத்த பரிசுத்தத்தை என்ன செய்ய முடியும், நாம் காத்துக்கொள்ள முடியும். லேலோயா, இப்போ நிறைய பேர் சிகரெட்டோடு போராடி கொண்டே இருக்கிறார். லேலோயா, சிகரெட்டோடு போராடி கொண்டே இருக்கிறார். அவங்க என்ன ஒரு வெத்தலை பார்க்கணும் போராடி கொண்டே இருக்கிறார். அதில் இருந்து ஒரு பெரிய விட நம்ம சபையில் சொல்லுவார், நம்ம சபையில நிறைய பேர் இருக்கிறாங்க. லேலோயா, சில பேர் நான் பார்த்துருக்கிறேன், கண்ணால் பார்த்துருக்கிறேன். லேலோயா, சில பேர் பக்கத்தில் போயிருந்தால் அவங்களுடைய வாடை அடிக்கும், அதில் தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஒன்றும் சொல்லக்கூடாது அந்த நேரத்தில். லேலுயா, பாடாடி நம்மளே கலந்தா வந்துடணும். சரி, இப்போ பார்ப்போம். போராடுகிற ஆட்டு இதுல இருந்து ஒரு ஜெயம் இல்லை. லேலுயா, ஆனால் கவனா கவனிக்க வேண்டும், பரிசுத்திற்காக ஒரு போராட்டம் உண்டு என்பதை எந்த கிறிஸ்தவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். லேலுயா, நீங்கள் உங்களுக்கு சுற்றி நிற்கிற காரியங்களை என்ன செய்வதை ஒரு நாள் குற்றப்படுத்த முடியாது. ஆண்டவருக்காக பரிசுத்தமாய் வாழ்ற வாழ்க்கையில உங்களை சுற்றி நிற்கிற காரியங்கள், உங்கள் நோக்கி வர சந்தர்ப்பங்கள் எதையும் குற்றப்படுத்த முடியாது. இப்படி நடந்துட்டு அதனால நான் செஞ்சேன், இப்படி நடந்தது அதனால நான் செஞ்சேன், நான் என்ன செய்ய சொல்லவே முடியாது. லேலுயா, ஏன்னு சொல்ல அப்படி சொல்லுவதற்காக ஆண்டு நம்ம என்ன செய்யலை ஒன்று கொண்டு வரவே இல்லை. சில பேர் சொல்கிறாங்க, என்னால் தாங்க முடியல, பிரச்சனைகள் தாங்க முடியல, இந்த பிரச்சனைகள் தாங்க முடியல, எனக்கு இருக்கிற பிரச்சனைகள் நிறைய அதிகம், இது மாதிரி பிரச்சனை யாருக்கும் வரக்கூடாது. அதெல்லாம் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சொல்யூஷன், ஒரே ஒரு தீர்வு சிகரெட்டு தான். லேலுயா, குடிக்கிறது தான் சொல்லுகிறார்கள் ஜனங்கள். எல்லா பிரச்சனையும் மறக்கிறதுக்கு என்ன உதவு தான், குடி உதவுகிறது. லேலுயா, ஆனால் அது நிரந்தர தீர்வு அல்ல, அது நிரந்தர தீர்வு அல்ல. ஆண்டு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, ஆண்டு நமக்கு சொல்லிக்கிறது ஒரே ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, ஆவியிலே நிறைந்து என்று சொல்லப்பட்டு. லேலுயா, எதுல எதுல நிறைந்து, ஆவியில தான் நிறைவதற்கு சொல்லப்படுறது, ஆவியில நிறைந்து என்று சொல்லப்படுது. அங்கே ஆவியில நிறைந்து சொல்லப்படுது அத்தை நான் சொன்னா, வந்து ஒரு மனசு எப்படி குடிச்சிட்டு அதுல இந்த குடியில நிரம்பி இருப்பானோ, லேலுயா, குடிச்சிட்டு குடியில எப்படி நிரம்பி இருப்பானோ, போதையில எப்படி நிரம்பி இருப்பானோ, அதே போல நாம் என்ன செய்யணும், போதையில நிரம்பி இருக்காம ஆவியில நிரம்பி இருக்க வேண்டும். எதுனால இருக்கணும், ஆவியில பரிசுத்த ஆவியானவர்கள் ஆவியான நாம் நிரம்பி இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் நாம் சொல்லுவோம். லேலுயா, இன்னைக்கு ஆண்டே பிள்ளைகள் நேகர் வந்து ஆவியானவர்கள நிரம்பி இருக்காம ஆவியில நிரம்பி இருக்கிறாங்க, ஜனங்கள் ஆல்கஹாலில் நிரம்பி இருக்கிறார்கள். அது அவங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வை கொண்டு வர நினைக்கிறார்கள். லேலுயா, நிரந்தரமான தீர்வு அது இல்லை. லேலுயா, அது வந்து ஒரு ஒரு டெம்பரரியான ஒரு காரியம். அது கடையில் சொல்லப்படுகிறது ஆல்கஹால் கடைசியில் வந்து உடனே என்ன செய்யும், வீண் பாம்பு என்ன செய்யும், உன்னை தீண்டும், அது தீண்டும்னு சொல்லப்பட்டது. என்ன சொல்ல வருகிறேன், உங்களுக்கு போராட்டம் உண்டு, அப்படிப்பட்ட உணர்வோடு கூட போராட்டம் உண்டு. உங்களுக்கு வந்து குடிக்க ஆசை வருது, அதோட உங்களுக்கு போராட்டம் உண்டு. சிகரெட்டுக்கு ஆசை வருது, அதோட உங்களுக்கு போராட்டம் உண்டு, அதுதான் உங்களுக்கு போராட்டம். லேலுயா, எத்தனை போகிறதுக்கு ஆசை வருது, அதுதான் உங்களுக்குரிய போராட்டம். விபச்சார வேஷத்தன சிந்தனை வருது, அதுதான் உங்களுக்கு ஒரு போராட்டம். லேலுயா, யாரோ அவங்களை பின்பற்றி வர்றாங்களா, ஒரு ஒரு பொம்பளை உங்களை பின்பற்றி வர்றாங்க, ராமலை பின்பற்றி வர்றாங்க, அதுதான் உங்களுக்கு கெட்டது, பாவத்துக்கு வந்து போராடுகிற போராட்டம். லேலுயா, இந்த போராட்டத்திலே நாம் ஜெயிக்கிறவர்களா இருக்கும்போது ஆண்டவர் நம்ம கொடுத்துட்ட பரிசுத்தத்தை என்ன செய்யலாம், காத்துக்கொள்ளலாம். லேலுயா, இப்படிப்பட்ட போராட்டங்கள் அதெல்லாம் விசுவாசிகள் அநேக நாட்கள் ஒரே காலத்தில் பிடிக்கப்பட்டிருக்கும் பொழுது, ஒரே விஷயத்தில் விடுதலை இல்லைன்னு சொன்னால் நீங்கள் போய் ஆண்டவர் சங்கத்தில் ஒன்று என்ன செய்யணும், போராடி சிந்திக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னொன்று சிறு சிறிய காலம் செய்யலாம், உயிரே போனாலும் என்ன செய்ய மாட்டேன், இந்த காரியத்தை செய்ய மாட்டேன், உயிரே போன காரியத்தை செய்ய மாட்டேன், பாவம் செய்ய அதுக்கு பேர் தான் பாவத்துக்கு விரோதமாக போராடுகிறதுல ரத்தம் சிந்தப்படுத்தக்கதா என்ன செய்யல போராடவில்லையே, ரத்தம் சிந்தப்படுத்தக்கதா எதிர்த்து நிற்கவில்லையே, ரத்தம் சிந்தப்படுத்தக்கதா எதிர்த்து நிற்கவில்லையே என்று சொன்னால் எல்லாம் காணா கவனிக்க வேண்டும். ஒரு பாவங்களை எதிர்நோக்கி வரும் பொழுது அல்லேலூயா, அது உங்க உயிரை எடுக்கிறதுக்கு வந்தா கூட நீங்க அதை என்ன செய்யக்கூடாது, இந்த பாவத்தை செய்ய அதுதான் அதான் அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட பாவத்துக்கு தான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு வலுவான ஆற்றலை உருவாக்க வேண்டும். அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய ஆவி பலப்பட்டிருக்க வேண்டும், அந்த அளவுக்கு ஆவி பலப்பட்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறையா ஜனங்கள் பாவம் செய்யாமல் இருக்கிறாங்க, காரணம் என்னன்னு சொன்னால் சபைக்கு வர்றாங்க, நிறைய பேர் பாவம் செய்யாமல் இருக்காங்க, வந்து சந்தர்ப்பம் கிடைக்கல. என்ன கிடைக்கல, சந்தர்ப்பம் கிடைக்கல. சந்தர்ப்பம் கிடைக்காதனாலே தங்கள் சந்தர்ப்பம் கிடைக்காதனாலே பரிசுத்தம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லேலூயா. சந்தர்ப்பம் கிடைத்தாலும் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவருக்கு என்று வைராக்கியமாய் பரிசுத்தமாய் வாழ்றவங்க என்ன செய்யணும், ஆண்டவரத்தில் காண்பிக்க வேண்டும். கவனிக்க வேண்டும். பாருங்க, அவன் சந்தர்ப்பம் கிடைச்சாலும் கூட அவனுக்கு பாவம் செய்வதற்கு ஒரு ஆள் முழுவதும் ஒத்துழைத்தாலுமே கூட கவனிக்க, ஆனால் அவன் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வதில் அவன் என்ன இல்லை ஆர்வம். எது சொல்ல வருகிறேன், நிறைய பேர், நிறைய வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள் கல்யாணம் ஆயிருக்கு, நிறைய ஜனங்கள் சந்தர்ப்பம் கிடைக்கல, அதனால் பாவம் செய்ய. எதனை சொல்ல வருகிறேன், எதற்காக சொல்ல வருகிறேன், சந்தர்ப்பம் கிடைத்தாலும் நீங்கள் ஆவியிலே வைராக்கியம் உள்ளதாக இருக்க வேண்டும் என்று தான் சொல்லி கொடுத்தேன். அல்லேலூயா. ஆவியில வைராக்கிய உள்ளதாக இருக்க வேண்டும். யோசேப்பை போல, யோசேப்பை நல்லா கவனமாக கவனிக்கணும். யோசேப்பை நிறைய பேர் சொல்கிறாங்க, ஒரு கொஞ்ச நாளைக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி அவன் தொடர்ந்து என்னை ஃபாலோ பண்ணி கொண்டே வந்தான். இப்படி தான் ஒரு பொண்ணு சொல்லிச்சேன். அல்லேலூயா. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அல்லேலூயா, ஒரு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வந்தான். நான் என்ன செய்கிறது, அதனால என்ன செஞ்சேன், அவனை நான் வந்து விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். ஒரு ஆண்டுடைய பிள்ளை, ஒரு ஆவிக்கிறே பிள்ளை, அபிஷேகத்தை பெற்ற பிள்ளை, அந்நிய பாஷை பேசின பிள்ளை, எல்லாம் கவனமாக கவனிக்க. ஆனால் நீங்கள் யோசேப்பை பார்க்கும் பொழுது, எல்லாம் கவனமாக கவனிக்க, யோசேப்பை பார்க்கும் பொழுது அங்கே போத்திபாரின் மனைவி என்ன செய்கிறாள், அவள் தொடர்ந்து அவனை என்ன செய்து கொண்டிருந்தாள், வற்புறுத்தி கொண்டே இருந்தாள், அவர் பேசிக்கொண்டே இருந்தார். இன்னொரு என்ன சரி, பாவம் பண்ணவா அழைத்து கொண்டே இருந்தார். இவருக்கு நல்லா கவனமாக கவனிக்கணும். ஒரு நாளும் அவள் தொடர்ந்து நமக்கு ஒரு மன கஷ்டத்தை கொடுக்குறாளே, வற்புறுத்துகிறாளே என்று சொல்லி ஒரு நாள் அவன் இணங்கவே இல்லை. அல்லேலூயா. ஒரு நாளும் இணங்கவே இல்லை. அப்படிப்பட்ட வைராக்கியம் நம்முடைய ஆவியில் இருக்கவே. அல்லேலூயா. அப்படிப்பட்ட வைராக்கியம் எங்கே இருக்குன்னா ஆவியில் இருக்க வேண்டும். அந்த வைராக்கிய ஆவியில் தான் சந்தர்ப்பம் கிடைச்சாலும் சரி, அல்லேலூயா, பாவங்களை அழைச்சாலும் சரி, எல்லாம் கவனமாக கவனிக்கணும். நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, விழுந்து போக மாட்டீங்க. ஏன்னா ஜனங்கள், மக்கள் வந்து நம்மளை தொடர்ந்து வரும்பொழுது இல்லை ஓயாமல் நம்ம நச்சரிக்கும் பொழுது அதற்கு இணங்குகிற ஜனங்கள் தான் அந்த உலகத்தில் அதிகமான பேர். ஹல்லேலூயா. எல்லாம் கவனா கவனிக்க கவனா கவனிக்க. ஒரு மனுஷன் நச்சரிக்கும் போது, ஒரு மனுஷன் நச்சரிக்கும் போது ஓயாமல் ஒரு காரியத்தை கொடுத்து வற்புறுத்தி கொண்டே இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் அநேக ஜனங்கள் அதற்கு இணங்குகிற ஜனங்கள் தான் அதிகமான பேர். ஹல்லேலூயா. ஆனால் அதுலேயும் தேவ சித்தத்தை சரியாய் அடையாளம் கண்டு இது தேவ சித்தமல்ல, இதுக்கு நான் ஒரு நாள் இணங்க மாட்டேன் என்று சொல்லி அதை விட்டு வெளியில் வருகிறவர்கள் கொஞ்சம் பேர் தான். ஹல்லேலூயா. கொஞ்சம் பேர் தான். எல்லாம் கவனாக கவனிக்கணும். ஒருத்தி நச்சரித்து கொண்டே இருந்தால் சிம்சோன் அப்படி போய் தெரியலால் ஹல்லேலூயா. அவரை சில நச்சரித்து கொண்டே இருந்தால் ஆனால் அவனை நச்சரிப்பு தாங்க முடியாமல் தேவன் அவனுக்கு கொடுத்த ரகசியத்தை வெளிப்படுத்தினான். நல்லா கவனாக கவனிக்கும். ஹல்லேலூயா. தேவன் எந்த ரகசியத்தை சிம்சோன் மக்களுக்கு வெளியில் சொல்லக்கூடாதுன்னு நினைத்திருந்தாரோ, அவனுடைய பலன் எங்கே இருந்ததோ, அவனுடைய தேவனுடைய வல்லமை எங்கே இருந்ததோ, அந்த ரகசியம் ஜனங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, தெரியக்கூடாது என்பது தேவனுடைய சித்தம். ஆனால் இவள் என்ன செய்தால், ஓயாமோ அந்த உனக்குள்ளே பலன் எங்கே இருக்கிறது, ஏன்னா அவன் சாதாரணமானவன் அல்ல, எல்லாம் கவனாக பயங்கரமான பலசாலி. இஸ்ரேல் தேசத்தின் நியாயாதிபதி சிம்சோன், அவனை கொண்டு ஆண்டவர் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு ரட்சிப்பை கட்டளிட்டு கொண்டு இருந்தார். ஹல்லேலூயா. ரட்சிப்பை கட்டளிட்டு கொண்டு இருந்தார். எங்கே போனாலும் அவனுக்கு வெற்றி. எவ்வளோ பேரையும் அனுப்பிச்சிடுவான். ஹல்லேலூயா. எவ்வளோ பேரையும் அனுப்பிச்சிடுவான். ஒரு சின்ன ஒரு எலும்பு போதும், அவன் 300 பேரை கொண்டுருவான். ஹல்லேலூயா. இந்த வீட்டை சாக்கிட்டு இருந்தால் தேவனுடைய ஆவி இறங்கிட்டான்னா இதை அப்படியே தூக்கிடுவான். ஹல்லேலூயா. அந்தளவுக்கு பலன். இந்த பலன் எங்கே இருக்கிறது, இந்த பலன் உனக்கு எங்கே இருக்கிறது என்று ஓயாமல் கேட்டுக்கொண்டே இருந்தாள். என்ன சொன்னால், நீரை ரொம்ப நேசிக்கலை, நீ நேசிக்கலை எல்லாம் கவனம். இந்த மாதிரி வார்த்தைகளில் கொடுத்து விசுவாசம் கவனமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். விளைவு என்ன, அவன் ரகசியத்தை சொன்னான். ஹல்லேலூயா. இது முடி சிறைக்கப்பட்டா வல்ல மேலே கேட்டு போயிடும். முடி சிறைக்கப்பட்டா போயிடும். அதே போல் அந்த ரகசியத்தை போய் பிலிஸ்தர்கள் அவங்க எதிரிகள் அவன் சொன்னாங்க, அவனுடைய தலைமுறை எல்லாம் சிறைக்கப்பட்டது, அந்த வல்லமை அவனுக்கு என்ன செஞ்சு நல்லமே போயிடுச்சு. எது சொல்ல வருகிறேன், நல்லா காணா கவனிக்கணும். அங்கே நடந்த காரியம் வேறு, அங்கே நடந்த காரியம் வேறு. ஹல்லேலூயா. ஆனால் இங்கே எதற்கு சொல்ல வருகிறேன், நச்சரிப்புக்கு எதற்கு சொல்ல வருகிறேன், உன்னுடைய பாவத்துக்கு உட்படுத்துவதற்காகவே ஜனங்கள் என்ன செய்வார்கள், நச்சரிப்பார்கள். ஹல்லேலூயா. பின்தொடர்ந்து வருவார்கள். உங்களால் சில நேரம் தாங்க கூட முடியாது. என்ன இவ்வளோ பெரிய போராட்டமாக இருக்குது, இவ்வளோ பெரிய போராட்டமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஜெபத்தினால் மாத்திரமே இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியும், ஜெயிக்க முடியும். எல்லாம் கவனாக கவனிக்குவேன். ஹல்லேலூயா. பாவத்துக்கு விரோதமாக எப்பொழுதுமே ஆண்டு பிள்ளைகளுக்கு ஒரு போராட்டம் உண்டு. உன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்வதற்கு நீங்கள் ஆண்டவருக்காக பிரயாசத்தை காண்பிக்க வேண்டும் என்பதை விசுவாசில் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாவீதை பார்க்கும்போது தாவீது இருக்க வேண்டிய இடம் வேற. அந்த நாட்களில் போர், அவனுடைய படை வீரர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறார்கள், போரில் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. தளபதிகள் எல்லாம் போரில் இருக்கிறாங்க. ஆனால் இவனும் வசம் சொல்லப்படுது, சாயங்காலத்தில் தூங்கி எழுந்து அவன் மாடிக்கு போய் உலாத்தி கொண்டிருந்தான் என்று சொல்லப்படுது. வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது, மாடியில் உலாத்தி கொண்டிருந்தான். அவன் இருக்க வேண்டிய இடம் அங்கே போர் பண்ணிய இடத்துல இருக்கணும். ஹல்லேலூயா. இவனுக்கு ஒரு அசட்டை, என்ன நினச்சானோ தெரியலை, அவன் போருக்கு போகலை. ஹல்லேலூயா. ஆனால் அதை பிசாசு தந்திரமாய் பயன்படுத்தினான், அவனை விளக்குணர் தந்திரமாய் பயன்படுத்தினான். மேலிருந்து பார்க்குறான், ஒருத்தி குளித்து கொண்டு இருக்கிறான். அவன் பார்வைக்கு அழகான ஆளாக தெரிகிறான். ஹல்லேலூயா. அதனால தான் கவனமாக இருக்கணும். மாடிக்கெலாம் ஓயாமல் போகக்கூடாது, மாடிக்கு போனால் கவனமாக இருக்கணும். அதுதான் சொல்லுவார். ஹல்லேலூயா. ஏன்னா நிறையா ஜனங்கள் வந்து ஒரு சொகுசை நாடி சரி ஃப்ரீயாக இருப்போமே என்று சொல்லி போவார். ஹல்லேலூயா. ஆனால் ஆவியில் வைராக்கியம் என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். ஆவியில் வைராக்கியம் இருக்க வேண்டும். அப்போ அவன் நடந்த காரியம் என்ன? அங்கே அவன் பாவம் செய்ய வேலுவையா. ஆனால் யோசேப்பை போல ஒரு வைராக்கியம், ஒரு வைராக்கியத்தை என்ன செய்யலை தாவீது அங்கே காண்பிக்கலை. எல்லாம் கவனாக கவனிக்கிறது. விசுவாசிகள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிற போராட்டம் வேலுவையா. அந்த போராட்டங்களே விசுவாசிங்கன்னு ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், ஜெயிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஜனங்களை பார்க்க வேண்டும், காரியங்களை கரெக்டாக பார்க்கணும், கரெக்டாக என்ன செய்யணும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒருத்தவங்க உங்கள்கிட்ட வராங்கன்னா எதனால் பேசுகிறாங்க, ஏன் பேசுகிறாங்க, எதற்காக பேசுகிறாங்கன்னு அதை சரியாய் புரிந்து கொள்ள தெரிய வேண்டும். வேலுவையா சரியாக புரிந்து கொள்ள தெரிய வேண்டும். பாவங்களை விட்டு விலகி ஓட வேண்டும் தான் வசனம் சொல்லுவேன். வேலுவையா உண்மையாக ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்கார் உட்காரும் இடத்துல உட்காராமலும் சொல்லப்பட்டிருக்கு. பாவங்களை விட்டு வசனம் ஓடத்தான் சொல்லுகிறது. நமக்கு நெருங்கி நிற்கிற பாவங்களை உதறி தள்ளி விட்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. நெருங்கி நிற்கிற பாவங்களை உதறி தள்ள வேண்டும், உதறி தள்ள வேண்டும். உதறி தள்ளினான் யாரு? யோசேப்பு. அவன் சட்டை பிடித்தால் சொல்லி சொல்லி பார்த்தா கேட்கல. அல்லேலூயா. யோசேப்புக்கு சொல்லி சொல்லி பார்த்தா ஒண்ணுமே கேட்கல, கதைக்கு ஆகலை. அல்லேலூயா. ஒரு நாள் சட்டையை பிடிச்சிட்டான். நீ என்ன செய்யணும்? பாவம் பண்ணியே நெருங்கி நிற்கிற பாவம், நெருங்கி நிற்கிற பாவம். வசனம் சொல்லுகிறது நெருங்கி நிற்கிற பாவங்களை என்ன செய்யணும்? உதறி தள்ளிவிட்டு. அப்போதைக்கு உங்களுக்கு எவ்வளோ இழப்பு வந்தாலும் பரவாயில்ல. அல்லேலூயா. எவ்வளோ இழப்பு வந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா அவன் அங்கே ஒரு ஒரு காருக்கு இழக்க வேண்டியிருந்தது. எதை இழக்க வேண்டியிருந்தது? தன்னுடைய வஸ்திரத்தை இழக்க வேண்டியிருந்தது. அவன் மேல் வஸ்திரத்தை கலட்டி போட்டுட்டு என்ன செய்தான்? ஓடி வந்தான். இந்த இது ஈஸியாக கலருமோ அதை கலட்டி விட்டு ஓடி வந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் கவனாக கவனிக்க வேண்டும். நெருங்கி நிற்கிற பாவங்களை உதறி தள்ளினான் என்று அழகாக இங்கே நம்ம பாருங்க. அல்லேலூயா. அதற்கடுத்து அவனுக்கு வந்த காரியம் என்ன? அவமானம். அதற்கடுத்து அவனுக்கு வந்த காரியம் என்ன? கஷ்டம். அதற்கடுத்து அவனுக்கு வந்த காரியம் என்ன? அவன் என்னெல்லாம் விரும்பலையோ அதெல்லாம் அவனுக்கு வந்தது. ஆனால் பாவம் செய்துதான் சொன்னா அல்லேலூயா. அவன் என்ன செஞ்சிருப்பான்? நல்லா இன்னும் நல்லா நினைச்சிருக்கலாம், வாழ்ந்துருக்கலாம். அல்லேலூயா. இன்னும் நல்லா வாழ்ந்துருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்காக அவன் பாவத்தை உதறி தள்ளினதுனாலே அவனுக்கு கிடைச்சது போல என்னது? அதுக்கு பின்தொடர்ந்து போதா கஷ்டங்கள், கவலைகள், போராட்டங்கள், நிந்தைகள் எல்லாம் வந்தது. எதையும் சொல்ல வருகிறேன், எது வந்தாலும் சரி. அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம உயர்த்துவார், ஆண்டவர் நம்ம என்ன செய்வார்? உயர்த்துவார். எல்லாரும் நம்பினாங்க அவன் உதவி தள்ளி விட்டு பரிசுத்தமாக போகிறான். அல்லேலூயா. ஆனால் எல்லாரும் அவனை யார் எப்படி பார்த்தாங்க? மற்ற எல்லாரும் எப்படி பார்த்தாங்க? அவனை என்ன செய்ய பார்த்தாங்க? அவளை நீதி உள்ளவளாகவும் இவனை அநீதி உள்ளவனாக பார்த்தாங்க. அவன் நல்லவளாக பார்த்தாங்க, அவனை என்ன செய்வாங்க? கெட்டவனாக பார்த்தார்கள். நல்லா கவனாக கவனிக்க வேண்டும். ஆனால் ஆண்டவருக்கு மாத்திரம், ஆண்டவருக்கும் அவனுக்கும் அவளுக்கு மாத்திரம்தான் தெரியும் யோசேப்பு பரிசுத்தமானவன் சொல்லுவேன். அல்லேலூயா. நீ சில நேரங்களில் பாவத்துட்டு உதவி இருந்தாலுமே கூட உங்களை சில நேரம் மாப்பிள்ள மக்கள் மட்டும் நினைச்சு அவங்கள பாவியாகவே பார்ப்பாங்க. அல்லேலூயா. இதுதான் அவனுக்கு அவன் அப்படி தான் பார்த்தாங்க. அல்லேலூயா. யோசேப்பு அப்படி தான் பார்த்தார்கள். நல்லா கவனாக கவனிக்க வேண்டும். அதெல்லாம் நீ கண்டுக்கூடாது. ஏன்னா நம்ம நம்ம நம்மளை அவமானம் என்னுவாங்களே, நம்மளை கேவலம் என்னுவாங்களே, நமக்கு ஒரு பேர் வந்துடுமே. அல்லேலூயா. அதெல்லாம் யோசிக்கவே கூடாது. ஆண்டவருக்கு எங்கெங்கெல்லாம் நீ பரிசுத்தத்தை காண்பிக்க வேண்டுமோ, எங்கெல்லாம் பரிசுத்தத்தை காண்பிக்க வேண்டுமோ, எங்கெல்லாம் பரிசுத்தமாக நிற்க வேண்டுமோ, எங்கெல்லாம் பாவத்துக்கு விரோதமாக போராட வேண்டுமோ, அங்கே எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? போராட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள் ஒரு வைராக்கியத்தை காண்பிக்க வேண்டும். அல்லேலூயா. யார் உங்களை பின்தொடர்ந்தாலும் ஒரு வைராக்கியத்தை காண்பிக்கிறேன். நீங்கள் வைராக்கியமே ஆண்டுக்காக வாழ்றது இன்றைக்கி ஒன்றும் பெருசாக தெரியாது. அல்லேலூயா. ஏன்னா யோசேப்பு அந்த நேரத்தில் அந்த பாவத்தை விட்டது அவனுக்கு பெரிய ஆசீர்வாதம் கொண்டு வரல, அந்த நேரத்தில் கொண்டு வரல. அல்லேலூயா. அவன் பரிசுத்தமாக அந்த இடத்துல வாழ்ந்து தன் பரிசுத்தை அவனை அங்கே காத்து கொண்டது அவனுக்கு உடனே பெரிய ஆசீர்வாதம் கொண்டு வர நல்லா கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால் நீங்கள் இந்த நாட்கள் அந்த வாலிப நாட்கள்ல நீங்கள் பரிசுத்தமாய் வாழ்வது உடனே ஒரு பெரிய ரிசல்ட்டை கொண்டு வந்துடாது. இல்லையா எல்லாம் கவனாக கவனி, உடனே ஒரு பெரிய ரிசல்ட்ல போயிடுவோம் நினைக்கக்கூடாது. நமக்கு உடனே தூக்கி பெரிய கிரீடமாக கத்துற வைக்க போறாரு, உடனே வைக்க போறாரு நினைக்கக்கூடாது. நாட்கள் வரும், காலங்கள் வரும், நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்காக, நீங்கள் பட்ட பிரயாச பரிசுத்திற்காக, நீங்கள் பட்ட பிரயாசத்திற்காக பெரிய உயர்வை ஆண்டவர் வச்சிருப்பார். ஹேலூயா, பெரிய உயர்வை ஆண்டவர் வச்சிருப்பார். அவனுக்கு வந்து ஆசீர்வாதம், அவனுக்கு வந்து ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம். தேவனுடைய நேரம் வந்தது. ஹேலூயா, தேவனுடைய நேரம் வந்தது. தேவனுடைய நேரம் வந்து அந்த நேரத்தில் வந்து என்ன நடந்ததுன்னா, காலாக கவனிங்க, ஒரே நாளில் அவன் ஜெயிலிருந்து வெளியில் வந்தான். ஹேலூயா, ஒரே நாளில் ஒரு பெரிய மதிப்பு, ஒரே நாளில் முத்திரை மோதிரம், ஒரே நாளில் ரதத்தில் ஊர்வலம், அருமையான மனைவி, அருமையான பிள்ளைகள். அது மாத்திரம் இல்லாமல் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம் எல்லாம் கவனாக கவனிக்க வேண்டும். இதெல்லாம் எப்போ நடக்குது? ஒரே நாள் நடக்கிறது. இது ஒவ்வொரு நாளும் நடக்கலை, இல்லை மாசங்கள் விட்டு விட்டு நடக்கலை. எல்லாம் கவனாக பண்ணி ஆண்டவனுடைய நேரம் வரும்போது உன்னுடைய பரிசுத்தத்தை பார்த்து, உன்னுடைய சரியான வாழ்க்கையை பார்த்து ஆண்டு எப்படி கொண்டு ஒரே நாளை கொண்டு வருவார். சிறையிலிருந்து வெளியில வருகிறான், முத்திரை மோதிரம், ரத ஊர்வலம், ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம், அவனுடைய அவனுடைய உத்தரவு இல்லாமல் ஒருத்தவங்க என்ன செய்யக்கூடாது, கையையாவது காலையா என்ன செய்யக்கூடாது, அசைக்கக்கூடாது. அந்த அளவுக்கு ஆசீர்வாதம் எல்லாம் கவனாக கவனிக்க வேண்டும். மனைவி அருமையான மனைவி, அருமையான பிள்ளைகள் வசந்தத்தில் இருக்கு. இதெல்லாம் எதுனால அவனுக்கு கிடைச்ச காரியம் தான், ஆண்டவருக்காக பரிசுத்தமாய் வாழ்வதிலே பிரயாசத்தை காண்பித்தான். லேலுயா, சந்தர்ப்பம் கிடைச்சாலும் என்ன செய்யல, அதை ஆண்டருக்கு விரோதமாக பயன்படுத்தவே இல்லை. ஆண்டருக்கு விரோதமாக எப்படி பாவம் செய்தான்னு சொன்னான், நல்லா நல்லா பார்த்து அந்த வார்த்தை கவனிக்க, ஆண்டருக்கு விரோதமாக எப்படி பாவம் செய்வது, எஜமானுக்கு எப்படி துரோகம் செய்வது, எஜமானுக்கு எப்படி துரோகம் செய்வது, ஆண்டருக்கு எப்படி பாவம் செய்வது, நல்லா கவனம் கவனிக்க. லேலுயா, வசனம் தெளிவாக சொல்லப்படுது, பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்க இல்லையே என்று சொல்ல முடியும். ஹல்லேலூயா, புறஜாதிகள் சில இடங்களில் பார்த்தா ரத்தம் சிந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா, அது பாவத்திற்கு விரோதமாக ரத்தம் சிந்திட்டாங்கன்னு சரியாக தெரியாது. சில காரியங்களை வாசி பார்க்கும் பொழுது ஒரு இடத்துலலாம் வந்து ஒரு பெண்ணை வந்து ஒரு ஆண் குத்துகிறான். ஹல்லேலூயா, என்ன செய்கிறான், வயிற்றில் குத்தி குத்தி கூட ஒரு வீடியோ பார்த்தேன், சதக்கு சதன் குத்துறான். ஹல்லேலூயா, ஆனால் என்ன காரணம் சொன்னால், இந்த பொண்ணு வந்து அவன் என்ன செய்யலை, ஏற்றுக்கொள்ளவில்லை, நேசிக்கவில்லை. இது ஒரு காரணம். இதற்காக அந்த பொண்ணு அவனை நேசிக்கிற என்பதற்காக என்ன செய்கிறான், ஒரு கத்தியாக இருந்து நம்ம சரசரம் குத்தி அதுக்கு என்ன போயிடுது, உயிர் போயிடுச்சு. எது சொல்ல வருகிறேன், எதன் சொல்ல வருகிறேன், ஒருவனை ஏற்றுக்கொள்ளக்கூடாத அளவுக்கு அவன் வைராக்கியம் இருக்கு. யாருக்கு, ஆண்டவரை அறியாதவர்களுக்கு. நல்லா கவனாக கவனிக்கிறேன். ஹல்லேலூயா, ஒருவனை ஏற்றுக்கொள்ளக்கூடாத அளவுக்கு ஒருவன் வந்து கத்தி எடுத்து ஒரு ஒரு பெண்ணை பல குத்துகள் குத்தி கொள்கான்னு சொன்னால் அவன் அதுக்கு உண்மைதாக எத்தனை முறை பிரயாசப்பட்டிருப்பான். நல்லா கவனாக கவனிக்கிறேன், எத்தனை முறை அவன் அந்த பொண்ணை பின்தொடர்ந்துருப்பான். ஹல்லேலூயா, நல்லா விளங்கிக்கொள்ளவன் காரியங்கள், எத்தனை முறை பின்தொடர்ந்துருப்பான், எத்தனை முறை நச்சரிச்சிருப்பான், இத்தனை தொந்தரவு வந்திருப்பான். ஹல்லேலூயா, இதையெல்லாம் தாண்டி அப்படியும் அவனை ஏற்றுக்கொள்ளலை. அந்த பொண்ணு ஏற்றுக்கொள்ளவே இல்லை. யார் எப்படிப்பட்ட பொண்ணு, அவங்கெல்லாம் வந்து ஆண்டு அறியாத ஏற்றுக்கொள்ளாதனாலே அது கிடைத்த பலன் என்னன்னு சொன்னால், அதனுடைய வைராக்கியத்திற்காக அது என்ன செஞ்சு ரத்தம் சிந்த வேண்டியது இருந்தது. எல்லாம் கவனாக வந்து அதனுடைய வைராக்கியத்திற்காக அது ரத்தம் சிந்த வேண்டியது, தன் ஜீவனையும் என்ன செஞ்சு அது விட்டு. இதே மாதிரி நிறைய காரியங்கள் நிறையா நியூஸ் பேப்பரில் இதே மாதிரி காரியம் நிறையா வாசிக்கலாம். ஹல்லேலூயா, சரி, அப்படிப்பட்டவர்களே ஆண்டவரை தெரிந்து கொள்ளாத அவர்களே தங்களுடைய முடிவிற்காக ஒரு வைராக்கியம் உயிரையும் கொடுப்பதற்கு துணியும் போது ஆண்டுடைய பிள்ளைகள் நாம் அதை ஆராதிக்கிறோம். ஜீவனில் ஆண்டவரை ஆராதிக்கிறோம் நாம். அல்லேலூயா. நாம் அந்த மாதிரி பெண்களை விட என்ன செய்யணும், அதிகமாக என்ன செய்யணும், வைராக்கியம் காண்பிக்கணும். அது சொல்லணும். நீங்கள் எல்லாம் கவனமாக நாட்டை சொல்லணும். ரத்தம் சிந்துறதுக்கு வாய்ப்பு ஏற்பட்டால் கூட, அல்லேலூயா, ரத்தம் சிந்துவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டால் கூட அதில் விடமாட்டார் ஆண்டவர். ஆண்டவர் அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்தளவுக்கு ஆண்டு விடமாட்டார். தன்னுடைய பிள்ளைகள் என்ன செய்வார், பாதுகாத்துக் கொள்வார். ஆனால் நம்முடைய அர்ப்பணிப்பு அந்த அளவுக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவங்களுடைய இணங்கி போய் பாவம் செய்யறது நிறைய பேர் இருக்காங்க. தெளிவில் அது எப்படி, நீ நேசிக்கலை அதுக்கு ஈக்குவலான வார்த்தை அந்த வார்த்தை. அன்பான் இது பிடிக்கலை, நான் அவன் பேச மாட்டேன். அன்பான் இது பிடிக்கலை, அன்பான் இது தேர்ச்சிக்கு வரலை, அன்பான் இந்த படத்தை நான் பார்க்க வரல, என்ன இல்லை, நீ உனக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு லேலுவையா. உங்கள் வீட்டுக்கு வந்தோம் எல்லாம் கவனம் போனீங்க. நீங்கள் ரொம்ப பலவீனமான ஒரு ஆளுன்னு சொன்னால், நீங்கள் ரொம்ப ஒரு வீக்கான ஆளுன்னு சொன்னால், ஆண்டவருக்காக பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று ஒரு எண்ணத்தோடு கூட நீங்கள் இருந்தாலும் கூட சில விஷயங்கள் வீக்காக இருந்தால் அப்படிப்பட்ட இடத்த விட்டு என்ன செய்யல, வெளியில் நிற்கக்கூடாது. நல்லா வாழ முடியும், நிற்கக்கூடாது. அது நிறையா பேருக்கு தெரியலை. நிறையா வாலிபருக்கு வாலிபர் நிறைய ஆண்டு பிறகு தெரியவே இல்லை. அல்லேலூயா. அங்கே இருக்கிற காரியங்கள் மேலும் மேலும் அந்த இச்சையை நமக்கு உருவாக்கி கொண்டே இருக்கும், இச்சையை கிரியை செய்து கொண்டே இருக்கும். நிறைய பேர் தெரியலை. இதை விசுவாசி நல்லா தெளிவாக விலகி கொள்ள வேண்டும். பாவம் எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு விலகி வர வேண்டும் என்று தான் வசனம் சொல்லுகிறோம். ஏழுவையா. இந்த விலகிற காரியம் வந்து நம்மை சார்ந்த காரியம். விலகிற காரியம் யார் சார்ந்த காரியம், நம்மை சார்ந்த காரியம். ஒரு பாவம் செய்கிற அக்கிரமக்காரன் உங்கள் வீட்டில் வரான்னு சொன்னால் விலகி ஓட வேண்டியது யாரு, நீ. இப்போ உங்கள் வீட்டில் ஒரு எத்தனாவது போட்டுக்கலாம்னா நீங்கள் என்ன சொல்லணும், முதல்ல அது எனக்கு மட்டும் போடாதீங்கன்னு சொல்கிறதுக்காக தைரியம் இருக்க வேண்டும். நீங்கள் போடாமல் இருந்து இல்லை என்ன செய்யுங்க, வெளியில் போங்கன்னு சொல்ல வேண்டும். அல்லேலூயா. இல்லை உங்கள் சீர் குடிக்கிறான்னு சொன்னால் அந்த புகை வந்து உங்கள் மேலும் மேலும் உங்களுக்கு வந்து ஒரு டெம்டேஷனை சோதனை உங்களுக்கு உருவாக்கணும்னு சொன்னால் எனக்கு முன்னாடி பற்ற வைக்காதேன்னு சொல்லணும். இல்லாட்டி என்ன செய்யுங்க, போனால் முடியலன்னா வெளியில் போய் செய்யுங்க. இந்த தைரியம் இருக்க வேண்டும். இதுதான் பாவத்தை விட்டு விலகுறதான ஒரு மனநிலை. பாவத்தை விட்டு விலகி ஓடுகிறதான ஒரு மனநிலை. அல்லேலூயா. அவங்க தானே குடிக்கிறாங்க, நாம அப்படி இருப்போம். அவங்க தானே எத்தனை போடுறாங்க, அவங்க நாம அப்படி இருப்போம். அவங்க தானே கெட்டவாது பேசிக்கிட்டு இருக்காங்க, நாம அதை கேட்டுக்கிட்டு இருப்போம். அல்லேலூயா. அவங்க தானே நம்மளை போடி வாங்கி பேசிக்கிட்டா நாம கேட்டுக்கிட்டு இருப்போம். நிறைய மக்கள் முட்டாள்தனமா இருக்கிறாங்க. நிறைய வீடுகளில் மாமன் உறவுகள் உள்ளவங்க இந்துக்கள் கிறிஸ்தவ பிள்ளைகிட்ட வந்து அவளை இவளை போடி வாடி அப்படி இப்படி பேசிக்கிட்டுருக்காங்க. இதெல்லாம் அவங்க தானே பேசுகிறாங்க, நாம் கற்றுக்கு பரிசுத்தமாக தானே இருக்கிறோம். இதெல்லாம் தேவனி பாதையில் பிரியமில்லாத காரியம் என்பதை விசுவாசி விலகி கொள்ள வேண்டும். விசுவாசி பிள்ளைகளை பெற்றவர்கள் விலகி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இப்படிப்பட்டவர்களை நீங்கள் இயேசு ஞாபகம் கண்டிப்பாக கண்டித்து கொள்ள வேண்டும். அது நிறைய பேர் தெரியவில்லை, நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. அல்லேலூயா. மாமனாக இருந்தாலும் மச்சனாக இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்துக்கு பரிசுத்தம் இருக்கிறது. உங்கள் குடும்பத்துக்கு 4 பரிசுத்தத்தை கொடுத்துருக்கிறார். உங்களுடைய பிள்ளைகளுக்கு 4 பரிசுத்தத்தை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், சில வீடுகள்லாம் மாமிசம் வந்து சும்மா விளையாட்டுக்கு ஐலவி சொல்கிறது ரொம்ப இந்த காலத்தில் ரொம்ப ஃபேஷனாக போச்சு. அதை கேட்டுட்டு உட்காந்து சிரிக்கிறது இது இல்லை, அதை தாண்டி ஒரு ஃபேஷனாக போச்சு. அல்லேலூயா. ஆனால் மேலே இருக்கிறவர் இதை பார்த்து துக்கப்படுவார் என்பது நிறைய பேருக்கு தெரியலை. அல்லேலூயா. தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து தான் பரிசுத்தப்படுத்தின தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் துக்கப்படுவார் என்று சொல்லி அதுக்கு தெரியலை. இன்னும் ஒரு ஒரு ஒரு பக்குவத்தில் வரலை. அல்லேலூயா. பரிசுத்தத்தை குறித்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாம தான் பிரயாசப்பட வேண்டும், நாம தான் விட்டு விலகி ஓட வேண்டும். நாம் ஆண்ட பிள்ளைகள், நம்ம அவருக்கு சொந்தம். நம்மளை ஒருத்தவங்க போடி வாடின்னு சொன்னாங்கன்னா, நம்மளை ஒருத்தவங்க வித்தியாசமாக பேசுகிறான்னு சொன்னால், அறுவறு பரவாதி பேசுகிறாங்கன்னா, நம்ம உடனே அவங்களை கடிந்து கொள்ள வேண்டும். நீ என்ன பேசக்கூடாதுன்னு சொல்ல அந்த அறிவு யாருக்கு இல்லை, நிறைய பேருக்கு ஆண்டு ஆலோசனத்தில் இல்லை. இப்படிப்பட்ட வளர்ந்தா தான் நீங்கள் தேவனுடைய ஆவியனை பிரியப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. இல்லைன்னா பிரியப்படுத்த முடியல. உன் சுயபக்தி, உன்னுடைய சுயபக்தியை பார்த்து நீ இருந்தீங்கன்னா தேவன் பிரியமில்லாத இருக்கு. நான் சரியாக தானே இருக்கிறேன், நான் சரியாக தானே இருக்கிறேன், நான் சரியாக தானே இருக்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த வீட்டு பரிசுத்த கெட்டு போகும். அப்புறம் அதையே கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? ஓ பரிசுத்தமும் எல்லாம் கவனம் கவனிக்க. ஹல்லேலூயா. விசுவாசி எதை கொடுத்து கவனமாக இருக்கிறதுனால் பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிற போராட்டம். ஹல்லேலூயா. ரத்தம் சிந்துகிற அளவுக்கு எதிர்த்து இருக்கிறது. முதவசம் சொல்லப்பட்டிருக்கிறது, பாரமான யாவற்றையும் நம்மை நெருங்கி நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் எல்லாம் கவனம் கவனிக்கணும். உங்களுக்கென்று ஒரு ஓட்டம் என்ன செய்யப்பட்டுக்கிறது? நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டுடைய பிள்ளைகளுக்கென்று ஒரு ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. நீ இப்படித்தான் ஓட வேண்டும், இப்படித்தான் ஓட வேண்டும், நீ இந்த இடத்துல இருக்கணும், நீ இப்படித்தான் இந்த இடத்துல பிஹேவ் பண்ணணும். ஹல்லேலூயா என்று சொல்லி ஆண்டவர் உனக்கு சில சட்டங்கள் எழுதி கொடுத்துருக்கிறார். சில சட்டங்கள் சில காரியங்கள் எழுதி எழுதி கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். அதில் தான் சரியாக இருக்க வேண்டும், அதில் தான் ஓட வேண்டும். பசங்களுக்கு பொறுமையாய் ஓடக்கணவோ அப்படின்னு சொல்லப்படும். ஹல்லேலூயா. பொறுமையான செயலை ஓடக்கணவோ. எதில் ஓட வேண்டும்? அவர் நமக்கு நியமித்திருக்கிற பாதையிலே, அவங்க நம்மளுக்கு நியமி நியமித்திருக்கிற ஓட்டத்திலே, ஓட்ட ஓட்ட பந்தய ஓட அந்த பாதை. ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் ஒரு பாதை இருக்குது, ஒவ்வொருக்கும் பாதை இருக்குது. இப்படி தான் நீ ஓட வேண்டும், இப்படி தான் ஓட வேண்டும், இப்படி தான் ஓட வேண்டும், இப்படி ஓடு சரியா, நீ இப்படி ஓடு சரியா. ஹல்லேலூயா. வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயா வசனம். கண்கள் நேராக நோக்க கடவுள். கண்கள் எப்படி என்ன செய்யணுமா? நேராக நோக்க கடவுள் என்று சொல்லப்பட்டது. இதுதான் நமக்கு இருக்கிற போராட்டம். ஹல்லேலூயா. இதுதான் ஒரு போராட்டம். கவனமாக இருக்க வேண்டும். விசுவாசம் ஆண்டு பிள்ளைகள் உங்களுக்கு வருகிற காரியங்களை குறித்து, உங்களை சுற்றி இருக்கிற காரியங்களை குறித்து ரொம்ப கவனமாக இருக்கும். ஹல்லேலூயா. எல்லா நேரங்களிலேயுமே பிசாசு அவன் கிரியை செய்து கொண்டே இருப்பான், அவனுக்கு ரெஸ்ட் இருக்கார். ஹல்லேலூயா. வசனம் தெளிவாக சொல்லுவது, யாரை விழுங்கலாமோ வந்து முகை தேடி சுற்றி திரிகிறான். அது மாத்திரம் இல்லாமல் இன்னொரு எண்ணம் அவனுக்கு இருக்கிறது, கொஞ்ச காலம்தான் இருக்கிறது என்று சொல்லி கவனாக அவனுக்கு என்ன இருக்கு? அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலம் கொஞ்ச காலம், அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்க காலம் கொஞ்ச காலமாக இருக்கிறதுனாலே அவன் வந்து 24 மணி நேரமும் 24/7 என்று சொல்லுவார். நல்லா கவனாக அவனுக்கு 27 நாட்கள் 24 மணி நேரம் எல்லா நாளும் என்ன செய்து கொண்டிருக்கான்? அவன் கிரியை செய்வதில் ஓய்கிறதே இல்லை. பாவ காரியங்களை உள்ள கொண்டு வருவதில் அவன் ஓய்வதே இல்லை. ஹல்லேலூயா. அநேக ஜனங்களை அழிப்பதற்கு அவன் ஓய்வில்லாமல் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறான்னு சொன்னா. ஹல்லேலூயா. உங்களை பாவத்தில் விலப்பண்ணா அவன் பிரயாசம் எடுத்துக்கொண்டே இருக்கிறான்னு சொன்னால், நாம் ஆண்டவருக்காக பரிசுத்தமாக வாழ்வதிலே, நம்முடைய ஆத்மாவை நரகத்திலிருந்து காத்து கொள்ளுவதிலே நம்ம என்ன செய்யணும்? அதிக பிரயாசம் எடுக்க வேண்டும், அதிக பிரயாசம் எடுக்க வேண்டும், வைராக்கியம் நல்லா இருக்க வேண்டும் இந்த காரியங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விசுவாசமாக கவனமாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிற ஆண் நமக்கு வைத்திருக்கிற காரியம் ஆசீர்வாதம். யோசேப்பு எப்படி ஆண்டவர் நேரம் வரும்பொழுது அவர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அதே போல் ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்குள்ளாய் நாம் எதிர்பார்க்காத ஆசீர்வாதத்திற்குள்ளாய் நம்ம கற்பனை செய்து பார்த்தாலும் கூட நம்மளால் கிரகிக்க முடியாத ஆசீர்வாதத்திற்குள்ளாய் ஆண்டவனை கொண்டு போவார். ஹல்லேலூயா. நீ இந்த காலங்களில் வைராக்கியம் வாழ்கள் வாழ்கள் இந்த காலங்களில் வைராக்கியம் இருந்தால் நீங்கள் வருகிற காலங்களில் உங்களை போல் அநேகரை ஆண்டு நடத்துவதற்கு ஆண்டு பயன்படுத்துவாங்க. ஹல்லேலூயா. ஆண்டு என்ன செய்வார்? பயன்படுத்துவார். அந்த பரிசுத்தை காத்து கொள்ளுங்க. போராட்டம் இருக்கிறது, போராட்டத்தில் நீங்கள் ஜெயிக்கிறவங்களாக இருக்க வேண்டும் என்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் எழுந்திருப்போம்.